மன்னிக்கணும், பதிவு கட் ஆகிட்டு மீண்டும் தொடர்றேன். இந்த மாதிரியில் இருக்கணுங்கிற சுவையை முதல்ல அவங்க அனுபவிக்கணும். ஏன்னா உப்பு சப்பு இல்லாத பறித்து பல நாட்கள் கழித்து, சரியா, அது மாதிரியே அந்த அந்த எப்படி சொல்கிறது, அந்த தரம், அதாவது உணவினுடைய தரம், உணவினுடைய சுவை, அந்த இளமையான காய்கறிகள் இன்றைக்கு பறித்து உடனே சமைக்கிறதுக்கு தகுதியான சூழலில் உற்பத்தி செய்யப்படுகின்ற காய்கறிகள், இந்த மாதிரி பழங்கள், முதிர்ந்த நிலையில் பழுத்த பழங்கள், இதையெல்லாம் முதல்ல மக்கள் நுகர்வுக்கு கொண்டு போகணும். புதியதாக ஒரு நுகர்வையே நம்ம மக்கள்கிட்ட காட்ட வேண்டிய அவசியத்தில் இருக்கோம். நுகர்வுனா இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறத கூட நம்ம மக்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய சூழலில் இருக்கோம். பழக்கடை முழுவதும் பழங்கள், ஒன்று கூட பழுத்ததில்லை தோட்டத்தில். ஏன்னா பழங்கள் வந்து பழுக்க வைக்கப்படுகிறது, அது மாதிரி பழுத்த பழங்கள் கெட்டு போகாமலே பல நாட்களுக்கு இருக்கிறது மாதிரி மருந்தடித்து நிலை நிறுத்தப்படுது. அது மாதிரியே காய்கறிகள், முதிர்ந்த காய்கறிகள் பல நாட்கள் கழித்து, அதனால் மிக உயர்ந்த ஒரு நுகர்வை வந்து முதல்ல மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த பிறகு தான் அதற்கான விலை நமக்கு கிடைக்கும். அது இது வந்து நம்ம கொஞ்சம் கூட தயங்காமல் செய்ய வேண்டிய ஒரு வேலை. நம்ம உற்பத்தி செய்கின்ற பொருட்கள் மிக உயர்ந்த தரத்தோடு, உன்னத தரத்தோடு, உன்னத சுவையோடு உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்கள், அது இலவசமாக கொடுக்கணும்னு நான் சொல்லலை. ஆனால் எந்த வகையிலேயோ மக்களை உங்களுக்கு எளிமையான வகையில், உங்களை மிகவும் பயன்பாட்டுக்கு கொண்டு வருகின்ற வகையில் மக்களை கொண்டு போய் சேரணும். இப்போ பதிலுக்கு இந்த முருங்கைக்காயோ கத்திரிக்காயோ பறிக்காமலே வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க செடியில், அந்த எப்படி சொல்லுது, முதிர்கண்ணின்னு சொல்கிறோம் பாருங்கள், இந்த பருவத்தே பயிர் செய்யணும், பருவத்தே விளைந்த காய்கறிகளும் நுகர்வுக்கு போகலைன்னா அது பாழுன்னு அர்த்தம். அந்த பாழுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த உழவனுடைய மிக உயர்ந்த உன்னதமான ஒரு உழைப்பு. அந்த உழைப்பை உள்வாங்கி தாங்க அந்த செடி வந்து அவ்வளோ அற்புதமான காய்கறிகளை கொண்டு வந்திருக்கு, பழங்களை கொண்டு வந்திருக்கு. அது முழு சுவையோடையும் முழு மருத்துவ பண்புகளோடையும் அந்த தரத்தோடையும் போய் அது மக்களை சென்றடையிறதுக்காக தான் அது உற்பத்தி செய்யப்படுது அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் கொள்ளணும். தகுந்த மாதிரியான அந்த என்ன சொல்கிறோம், சந்தை நிலவரம், சந்தை வாய்ப்பை வந்து நம்ம ஏற்படுத்திக்கணும். சரியா, உள்ளூரோ வெளியூரோ கண்டிப்பாக ஏற்படுத்தணும். ஒழுங்கான மாடாக இருந்தால் உள்ளூரில் வேலை போகணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. கூடிய வரையில் நம்ம பக்கத்தில் உள்ள கிராமங்கள், நம்ம கிராமங்களில் நிச்சயமாக ஒரு உற்பத்தியாளரால் நிச்சயமாக இந்த சந்தை வாய்ப்பை ஏற்படுத்த முடியும். ஆரம்ப காலங்கள்லாம் தமிழருடைய மரபியலில் வந்து முன்னோக்கி பார்த்திங்கன்னா சந்தை தான் மிகப்பெரும் வாய்ப்பாக இருந்திருக்கு. நாலங்காடி, பொழுதங்காடி அப்படின்லாம் அங்காடிகள் இருந்திருக்கு. அதுவும் அது போலவே வந்து வார சந்தைகள், அப்புறம் பருவ காலத்து சந்தைகள், இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரிலாம் சந்தை வாய்ப்புகள் வந்து நேரடியாக உற்பத்தியாளருக்கும் நுகர்வோருக்குமான தொடர்புள்ள மையங்களாக விளங்கியிருக்கு. அந்த சூழ்நிலை வந்து நம்மளால் ஏற்படுத்த முடியலைனாலும் ஒவ்வொருத்தரும் நம்ம அதற்கான முயற்சியில் இருக்கணும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கிட்டத்தட்ட நம்ம குழுவில் 700 பேர் வந்திருக்கோம். இந்த 700 பேரும் நிச்சயமாக விவசாயிகள் அல்ல, ஆனால் நிச்சயமாக நுகர்வோர்கள். நீங்கள் என்ன செய்யலாம், யாராவது ஒருத்தர் 2 கிலோ கத்திரிக்காய் வாங்குறதுக்கு பதிலாக ஒரு 10 கிலோ கத்திரிக்காயை நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம். நம்ம உற்பத்தியாளருக்கு முழு விலையை கொடுக்கலன்னாலும் மிக குறைந்த விலையை கொடுத்தா கூட போக்குவரத்து செலவை மட்டுமே ஒத்துக்கிட்டு நீங்கள் ஒரு 4 பேர் அல்லது 5 பேருக்கு ஒரு வாரத்துக்கு வேண்டிய காய்கறியை ஒரு உழவர்கிட்டேருந்து நீங்கள் வாங்க முடியும். ஒரு கத்திரிக்காயோ தக்காளியோ எந்த காய்கறியாக இருந்தாலும் நகரத்தில் உள்ள உங்களுக்காக அவர் கொண்டு வந்து சேர்க்குறா இருப்பாருங்க. அந்த அதற்குண்டான செலவு தொகையை மட்டுமாவது கொடுத்து அவருக்கு ஒரு குறைந்த கட்டணத்தையாவது, குறைந்த விலையாவது, உற்பத்தி செலவை மட்டுமாவது கொடுக்கலாம். அதை வாங்கி சாப்பிட்ட பிறகு உங்களுக்கு மனசு இருந்தால், அல்லது பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் கொடுக்கலாம், இதுவரையில் நம்ம சாப்பிட்டதை விட இது நல்ல தரமாக இருக்குது அப்படின்னு தோணுச்சினாலோ, அல்லது நகரங்களில் உள்ள உங்களுடைய தேவைகளுக்கு பெரிய அளவில் தேவைப்படும் இல்லையா, ஒரு கத்திரிக்காய் வாங்கி நீங்கள் 4-5 பேர் சாப்பிட்றீங்க, அந்த 4-5 பேர் சாப்பிட்ட பிறகு அவங்களுடைய வீடுகளில் தேவைன்னு ஒன்று வரும் இல்லையா, விசேஷங்கள் வரும் இல்லையா, அந்த மாதிரி தேவைகளில் கொஞ்சம் பெரிய அளவில் நம்மளுக்கு தேவைப்படும். அப்போ கத்திரிக்காயை மட்டும் ஒரு கத்திரிக்காய் உற்பத்தி செய்கிற விவசாயிகிட்டேருந்து நம்ம வாங்கலாம். இது மாதிரிலாம் கொஞ்சம் யோசிங்க. உங்களுக்காக ஒரு உழவன் உற்பத்தி செய்கிறான் அப்படிங்கிற எண்ணம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கணும். அதுபோலவே உற்பத்தி செய்கின்ற உழவருக்கு, நம்ம வந்து உற்பத்தி பண்ணியிருக்கிறதெல்லாம் சாப்பிட்றதுக்காக தான், நம்ம எப்படி மிக உயர்ந்த பொருளை சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோமோ அதுபோலவே இந்த பொருள் கொஞ்சம் கூட தரம் குறையாமல் நம்ம மக்களை சென்றடையணும், உண்பவர்களை சென்றடைய வேண்டும். உண்பவர்களுக்காகவே நாம் உற்பத்தி செய்கிறோம். உண்பவர்களே இதனுடைய முழுமையான எஜமானர்கள், உற்பத்தி பொருளினுடைய உண்மையான எஜமானர்கள் உண்பவர்களே. அதுபோலவே உண்பவர்களுக்காகவே நம்ம உற்பத்தி செய்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். ரெண்டாவது, அவ்வளவு தரத்தோடு நம்ம உற்பத்தி பண்ணுறதே அது உணவின் தரம் குறையாமலும் சுகாதாரம் கெடாமலும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக தான் அப்படிங்கிறதுல இருக்கணும். அது முதிர்ந்து போனாலோ, அந்த பழுத்து போனாலோ, அந்த நுகர்வு தன்மை கெட்டு போனாலோ அந்த உழைப்பே பாழ். நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்ச எவ்வளோ விலைன்னு உங்களுக்கு தெரியும். அந்த விலை அவங்க கொடுக்கலாம் கொடுக்காமல் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய பணி அதை நுகர்வுக்கு கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு ஒரு குழந்தையை பாதுகாப்பாக எப்படி ஒரு பெண்ணை பாதுகாப்பாக கொண்டு ஒரு ஒரு பையனுடைய ஒரு கணவனிடத்தில் ஒரு தகுதியான மணவாளன் இடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறோமோ அதுபோலவே ஒரு குழந்தையை எப்படி பாதுகாப்பான இடத்திலே கொண்டு போய் ஒரு பள்ளியிலே சேர்க்கிறோமோ அதுபோலவே நாம் உற்பத்தி செய்கின்ற பொருளும் மிக பாதுகாப்பான முறையில் நுகர்வோரை சென்று சேர வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உழவனுக்கு இருக்கணும். அதுபோலவே உண்பவர்களுக்கு நமக்காகவே மிக உயர்ந்த முறையில் உழவர்கள் உற்பத்தி செய்கின்றார்கள் அப்படிங்கிற எண்ணத்தோடு இந்த தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பில் தமிழர் வேளாண்மை முறைப்படி செய்கின்ற உணவுப் பொருட்களை வாங்கணும், வாங்கி சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கும் வரணும். சரியா? நன்றி, வணக்கம்.